கிட்ட என் காதல் சொன்னதில்ல, மௌனத்தில் வார்த்தைகள் சொந்தம் இல்ல, ஒன்னால கண் தூங்கல. நீ தீ போல் பூச்சடி, போனதே என் மூச்சடி, உன்னால் தானடி மனம் ஊஞ்சலாய் ஆடும் தேரடி. சொல்லமா